శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వల్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్సంతుర పరంపరాయే నమః. ఇది పర్యంతం సృష్టి ప్రకరణత్తిన ஆகாசத்தினுடைய பரீட்சை முடிஞ்சுடுச்சு. ஆகாஷம்ன்றது எப்படிப்பட்டது, அதனுடைய சுரூபம் எல்லாம் சொல்லி, அது பிரசங்கமாக திக் தத்துவம், திக் தத்துவத்தை பத்தியும், அது எப்படி தனி தத்துவமா அல்லது அது வேற எதையாவது ஒன்னுத்துல உள்ளடங்கி இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து விசாரம் பண்ணி சாதிச்சு முடிச்சுட்டேன். அதன் பிறகு ஆகாஷா வாயு அப்படின்னு தானே இருக்கு. ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றது, ஸ்ருதி அத மாதிரி சொல்றது. ஆகையினால இப்ப வாயுனுடைய சுரூபம் அதெல்லாம் பத்தி அது எப்படி அறியப்படுகிறதுன்னு முதல்ல விசாரம் பண்ணுங்க. அத சொன்னாலே அதனுடைய சுரூபம் நான் வந்து விளங்கி விடுறது. இப்போ வாயுன்றது பிரத்யக்ஷமா அல்லது அனுமேயமா அப்படின்னு கேள்வி வருது. வைசேஷிகன் பழக்கம் மாதிரி அனுமானத்தினாலதான் அது அறியப்படுகிறது அப்படின்ட்டு வைசேஷிகன் சொல்றான். அது கிடையாது, பிரத்யக்ஷமாதான் அது அறியப்படுகிறது அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல சாதிக்க போறோம். ஆக இப்ப இது வந்து ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துலதான் சண்டை வந்துருக்கு. எல்லாமே அப்படிதான் வரப்போறது, காலத்தை பத்தி பிரத்யக்ஷமா இல்லையான்னு வரப்போறது, எல்லாமே அப்படிதான். ஏன்னா ஆகாசத்தை பத்தி அப்படிதான் நம்ம விசாரம் பண்ணினோம். அனுமேயம்னுட்டு வைசேஷிகன் ஆட்சேபம் பண்ணினான், பௌத்தன் ஒரு மாதிரி சொன்னான், எல்லாத்துக்கும் கண்டனம் பண்ணி சாதிச்சிருக்கேன். இப்போ வாயுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இவா வந்து வைசேஷிகர் சொல்ற பாக்கிகள் வாயுவானது அனுமானம் பண்ணப்படுகிறது, அனுமானத்தினாலதான் வாயு அறியப்படும். ஏன் அப்படின்னா, ஒரு சப்தமோ ஒரு ஸ்பரிசமோ ஒரு திருதி ஆதாரமா இருக்கிறதோ அல்லது கம்பனம், கம்பனம்னா நடுங்கிறது ஆடுறது, இவைகள்னால அனுமானம் பண்ணப்படுறது அப்படின்னு வைசேஷிகள் சொல்றார். அதாவது காத்து ரொம்ப வீசறதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வேகமா வீசறது காத்து, அந்த சமயத்துல ஒரு விதமான சப்த வழியில தெரியறது நம்ம பார்க்கிறோம். இது அனுபவ சித்தம். இது காத்து ரொம்ப வீசறது, காத்து உள்ள உட்காந்துட்டு இருக்கோம், அந்த சமயத்துல காத்து வீசறது, காத்து வீசுச்சுனாக்கா நாம என்ன சொல்லுவோம், சப்தம் கேட்கறது, காத்து நல்லா வீசறது, பயங்கரமா சப்தம் கேட்கறது அப்படின்னு சொல்றோம். அது இது அனுமானம் தானே. இந்த வாயுனுடைய வேகமான வீசுதல் அதை கொண்டு அனுமானம் பண்றோம். அதே மாதிரி ஸ்பரிஷ விசேஷமா இருக்கு. நம்ம மேல காத்து பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா காத்து அடிக்கிறது, எனக்கு இதமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அதையும் அனுமானம் பண்றோம். அதே மாதிரி மரங்கள்லாம் கம்பனம் ஆடுகிறது அசைகிறது, அந்த கம்பனம் வந்து அசைறதெல்லாம் பார்க்கணும். மரங்கள்ல அசைறது, கொடி அசைறது, துணி அசைறது, மனுஷனே ஆடுவான் ரொம்ப வேகமா காத்தடிச்சதுன்னாக்க, அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க இந்த கம்பனம் இருக்கு பாருங்க அசைதல், அதை கொண்டும் காத்து இருக்குது அப்படின்னு அனுமானம் பண்றோம். அதே மாதிரி இந்த இலையெல்லாம் இருக்கு பாருங்க உதிர்ந்து போயிடுறது, இலையெல்லாம் உதிரிச்ச அல்லது பஞ்சு அதெல்லாம் வந்து பறக்கிறது. இப்போ காத்தே அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் பறக்கிறது இல்லை. ஆனால் இத மாதிரி காத்து அடிக்கிறதும் அடிச்சதுன்னாக்கா அந்த சமயத்துல இலையெல்லாம் பறக்கிறது, பஞ்செல்லாம் பறக்கிறது, அதையும் பார்க்கணும் நாம. இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா இவைகளை கொண்டு காற்றை நாம் அனுமானம் பண்றோம். அதனால இதெல்லாம் அனுபவம், இந்த அனுபவத்தை கொண்டு காத்தனாமோ அனுமானம் பண்றமே தவிர்த்து இத பிரத்யக்ஷமா நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னுட்டு அவ சொல்றான். நீ பிரத்யக்ஷம் தான் சொன்னேயானாக்கா, அதுக்கு அவன் என்ன கேள்வி கேட்கிறா, லோகத்துல பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னான்னாக்கா அதுக்கு நிறம் இருக்கும், ரூபம் இருக்கும், ரூபம் வந்தால்தான் பிரத்யக்ஷமே ஆகும். இந்த கடமானது சோப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன், கடம் சோப்பா இருக்குன்னாக்கா அந்த பிரத்யக்ஷம் அந்த ரூபம் நமக்கு தெரியறதா இல்லையா கண்ணுக்கு? கண்ணுக்கு நமக்கு தெரியறது ரூபம், ரூபம் கண்ணுக்கு தெரியறத கொண்டு இந்த கடமானது பிரத்யக்ஷம், கடத்தினுடைய சோப்பு நிறம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். அதனால பிரத்யக்ஷம் தான் பாஹ்யேந்திரியங்களுக்கு காரணமா இருக்கு, ரூபம் தான் காரணம். ஒரு வஸ்துவை அறிந்து கொள்வதில் பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு ரூபம் தான் காரணமா இருக்கும். அந்த ரூபம் இருந்தாதான் வரும், வாயுவோட ரூபமே நம்ம இல்ல எல்லாரும் ஒத்துக்கிறோம். அவாலே ஓன சொல்றா நம்மளும் சொல்றாது ரூபரகிதத்தை புருஷவத்வம் வாயுவோ லட்சணம் அப்படின்னு சொல்றோம். ரூபம் இல்லாம புருஷம் வண்டி இருக்கிறது எந்த வஸ்துவா அது வாயு அப்படின்னு சொல்றோம். அதனால வாயுல வந்து ரூபம் இல்லையாச்சு, அதனால பிரத்யக்ஷம் இல்ல. உடனே நாம கேட்டு கேட்கிறோம், அது எப்படி சொல்ல முடியும்? அதாவது நீ கண்ணுக்கு பிரத்யக்ஷம் ஆகலைன்னு சொல்ற, நீ அதை நாங்க ஒத்துக்கிறோம். கண்ணுக்கு பிரத்யக்ஷம் ஆகலைன்னா கூட புருஷன பிரத்யக்ஷம் இருக்கா இல்லையா? தொடுதல் உணர்ச்சின்னு உனக்கு கொள்ளியோ அதுவும் பிரத்யக்ஷம் தான். சப்தம் காதால கேட்கிறோம், அதனால அதுவும் பிரத்யக்ஷம் தான். சுரோத்ரேந்திரிய பிரத்யக்ஷம் அது. அதாவது ஒவ்வொரு இந்திரியங்கள்னால அறியப்படும் பொழுது அது பிரத்யக்ஷமா இருக்கட்டுமே. ஏன்னா கண்ணால தெரிஞ்சுக்கணும்னா தான் ரூபம் வேணும். கண்ணால தெரிஞ்சுக்காம வார்த்தன பிரத்யக்ஷம் இருக்கு, தொடு உணர்ச்சியினால நாம தெரிந்து கொள்கிறோம், அதுல ரூபம் வந்து தேவையில்லையே அப்படின்னு கேட்டாக்க அவா என்ன சொல்ற, அது வாஸ்தவம் தான், நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு இந்திரியத்தினால உண்டாகிற பிரத்யக்ஷம் இல்லையோ அந்தந்த வஸ்துவனுடைய குணங்கள் தான் காரணமா இருக்குது வாஸ்தவம். அதாவது ஆகாசம் பிரத்யக்ஷம்னா அதுக்கு சப்தம், அந்த சப்தமானது காரணம். சப்தத்தை கொண்டு நம்ம காதால கிரகிக்கிறோம், அதனால ஆகாசத்தை தெரிஞ்சுக்கிறோம். வாயுவ புருஷத்தினால தெரிஞ்சுக்கிறோம், அதனால ியம். அந்த மாதிரி சக்ஷிரேந்திரியத்துக்கு ரூபம், ரூபமாகிற குணம் அது காரணம் அப்படின்னு சொல்றோம் வாஸ்தவம். ஆனா இதுல ஒண்ணு இருக்குது, இந்த நீ சொன்ன பாரு ஸ்பரிசனம் இருக்குது தொடு உணர்ச்சி, தொடு உணர்ச்சியானது இந்த தொகிந்திரியத்தினால வருது, தொகிந்திரியத்தினால வருது அப்படின்னு நீ சொன்ன, அத ஒத்துக்கிறோம். தொகிந்திரியத்தினால இந்த ஸ்பார்த்தன பிரத்யக்ஷம் வருது, இது விசேஷ காரிய காரணம், இது விசேஷ காரிய காரண பாவம் இது. ஆனா சாமானிய காரிய காரண பாவம் இல்லாம விசேஷ காரிய காரண பாவம் வராது. சாமானிய காரிய காரண பாவம் முதல்ல, அதன் பிறகு விசேஷ காரிய காரண பாவம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு உதாரணம் அவ சொல்ற, இப்ப வந்து நீ சொன்ன மாதிரியே இருந்து போகணும், பிரத்யத்தினால அனுவானத்தினால அதே மாதிரி சப்தத்தினால நமக்கு ஞானம் உண்டாகிறது, பிரத்யத்தினால சில ஞானம் உண்டாகிறது, அனுவானத்தினால சில ஞானம் உண்டாகிறது, அதே மாதிரி சப்த பிரமாணத்தினால ஞானம் உண்டாகிறது. அதுக்கெல்லாம் பிரத்யக்ஷமா தெரியுற ஒண்ணு சக்ஷரேந்திரியம் காரணம். வியாப்தி ஞானம் எத்திர எத்திர தூமனா தத்திர தத்திர வண்ணி, எங்க எங்க தூமம் இருக்குதோ அங்கங்கள்லாம் வண்ணி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையோ, இது வந்து அனுமானத்துக்கு காரணம். அதே மாதிரி சப்தம், ஒரு சப்தம் என்ன ஞானம், ஒருத்த பேசுறோம் ராமங்கனைய அப்படின்னு ஒருத்தர் நின்னோம், உடனே பசுமாட்ட எழுத்துன்வா அப்படின்னு சொன்னாக்க அந்த சப்தத்தை கேட்கிறோம், அதுல இருந்து உண்டாகிற சப்த ஞானம் இருக்கும் இல்லையோ அது அந்த ஞானத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் விசேஷ காரணம், அதுல ஞானம் சாமானிய காரணம் ஒண்ணு இருக்குது, அது இல்லாம இங்க வராது. என்ன என்ன அப்படின்னா, ஆத்மன சயோகம். நீங்க கண்ணால நேர்மையா சொல்றோம், கண்ணால நான் ஏதோ ஒரு வஸ்துவ பாக்குறேன், மனசு அவரை சேரும், மனசு உன்னிப்பா கவனிச்சு அப்ப நான் கண்ணால பாக்கச்சேதான் எனக்கு வஸ்துவ கிரகிக்க முடியும். மனசயோகம் இல்ல, ஆத்மசயோகம், மனசயோகம், வஸ்து சயோகம், இந்திரிய சம்யோகம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு ஞானம் உண்டாகிறது. மனசயோகமே வரல, ஆத்மான சயோகம் இல்லாம நாம எவ்வளவு வாட்டி கண்ணை மூச்சு மூச்சு பாக்குறோம், மூச்சு மூச்சு பாக்குறோம், ஆனா நம்ம மனசு அதுல சேரலைன்னாக்கா எதிர என்ன இருக்குன்னு கூட நம்ம கவனம் வராது, தெரியாது. ஆகையினால சாமானிய காரணம் ஆத்ம மனசயோகம்ன்றது, அது சாமானிய காரணம். விசேட காரணம்ன்றதுதான் இந்திரியம் வியாப்தி, அது மாதிரி சப்த வியாப்தி ஞானம், சப்த ஞானம் அப்படின்லாம் சொல்லிட்டு போறோம். இது எல்லாரும் ஒத்துண்டே ஆகணும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க பாஹ்ய பிரத்யக்ஷம் கூட வராது. இது இல்லைன்னா பாஹ்ய பிரத்யக்ஷம் கூட வரவே வராது. ஏன்னா சாமானிய காரணம் இருந்தாதான், அதான் சொன்னோம், நான் உங்களை பார்த்துட்டு இருந்தா கூட எனக்கு கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கவனம் இல்லைன்னாக்க என்னால கிரகிக்க முடியாதோ இல்லையோ, அதனாலையும் கிரகிக்க முடியாது, காதாலையும் கிரகிக்க முடியாது, சத்தம் வந்துட்டு இருக்கும். ஆனா என்ன சொன்னேன், நான் கவனிக்காம போயிட்டேன், மனசயோகம் இல்ல. ஆகையினால இருந்தாதான் தெரியும். இதனால அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, சாமானிய காரணம் விசேஷ காரணம் அப்படின்னு ரெண்டு ஒத்துண்டாகணும். இதுல ஞான சாமானிய காரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ விசேட ஞான ஞான விசேட காரணம் இல்லையே, அது என்னன்னு பிரயோஜனம் இல்லையே. இவங்க ஸ்பரிசனம் இருக்கு, ஸ்பரிசனம் இருக்கே தவிர்த்து ஆனால் ரூபம் இல்லாததுனால சாமானியமா பாஷ்ய பிரத்யக்ஷம் வரணும், அது வரலையே அது. அதனால இது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? அவர் நிறைய உதாரணம் சொல்ற குற்றம் சுவாமி, இவன் வந்து பிரம்மம் அத்விதீயம், அதுக்கு பிரமேயத்துவம்லாம் இருக்குது, அது சாமானியம், பிரம்மம் சாமானியமா இருக்கு, பிரமேயம் அப்படின்னு சொல்றோம், பிரமேயத்துவம் இருக்கு அதுக்கு. பிரமேயத்துவன்றது எல்லாத்துக்கும் தான் இருக்குது, பிரமேயத்துவத்தினாலேயே அதாவது பிரமாணத்தினால அறியக்கூடியது அது எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் அறி அந்த பிரமேயத்துவன்றது இருந்தா கூட பிரகத்துவம் பிரம்மணத்துவம் இதெல்லாம் இருந்தாதான் விசேஷமான பிரம்ம காரணத்துவம், முதல்ல பிரமேயத்துவம் வரணும், அதன் பிறகுதான் பிரகத்துவம் பிரம்மணத்துவம் அதெல்லாம் வரும். அதனால இதெல்லாம் எல்லா காரணமும் இருக்கும், சாமானிய காரணம் விசேஷ காரணம் ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே இருந்தாதான் வரும். அதனால சாமானிய விசேஷம்ன்றது பரஸ்பர சாகாங்கமா இருக்கு, அபேட்சிக்கிறது. அதனால இப்ப என்னன்னா, பொதுவாக பாஹ்ய பிரத்யக்ஷத்வம், பாஹ்ய வஸ்துவுக்கு பிரத்யக்ஷத்வம் எப்ப வரும் அப்படின்னா ரூபம் இருந்தாதான் வரும். அந்த ரூபம்ன்றது வாயுல இல்லையே, அதனால கேவலம் ஸ்பரிசம் மாத்திரம் இருக்குது, ஸ்பரிசம் மாத்திரம் இருக்குது. அந்த ஸ்பரிசம் மாத்திரம் இருக்கிறதுனால அந்த ஸ்பரிசம் ஸ்பரிசத்தை கொண்டு தொடுதல் உணர்ச்சியை கொண்டு அனுமானமா இருந்துட்டு போட்டோம், அனுமானத்தினால வருது, அதுவே நாம ஒத்துக்கணும். அடுத்த ஸ்லோகத்திலே ஆக்ஷேபம் எல்லாம் பண்ண போறா அதுல வரப்போகுது, அதனால இதுவே சரி. அதனால அனுமானம் தான் இது சரி, பிரத்யக்ஷம்ன்றது வராது அப்படின்னுட்டு வைசேஷிகன்னு சொல்றோம். அதற்கு நாம என்ன சொல்றோம், எட்டாவது ஸ்லோகம் வந்தது, ஏகாத்த பிரத்யபிஜ்ஞா அப்படின்னு வந்திருக்கு எட்டாவது ஸ்லோகத்துல. அதாவது பிரத்யபிஜ்ஞா ஒண்ணு இருக்கு, பகல்ல வந்து கடத்தை பாக்குறோம், பகல்ல கடத்தை ஒத்தம் பார்த்தோம், அதன் பிறகு என்ன பண்ணினா ராத்திரியில கடத்தை பார்க்க முடியல, இருட்டு கடத்தை பார்க்க முடியல ராத்திரியில. அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்க தொட்டு பாக்குறோம், கடத்தை தொட்டு பார்க்கலாம். அவன் இவர் கார்த்தால நேர பார்த்திருக்கான், ஆனா இப்ப அவன் பார்க்கல, இருட்டுல அவனுக்கு தெரியல. தெரியாததுனால அவன் என்ன பண்றான்னாக்க, கடத்தை வந்து தொட்டு பார்க்கறான், கண்ணுக்கு தெரியாததுனால தொட்டு பார்க்கறான். தொட்டு பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, யஹ கடஹ திருஷ்டஹ சயேவ மயா ஸ்பிருஷ்டஹ அப்படின்னு. எந்த கடன் என்னால் சுடப்பட்டதோ பார்க்கப்பட்டதோ அந்த கடனே என்னால் சுடப்படுகிறது அப்படின்னு பிரதிபிஞ்ஞானம் வருது. கார்த்தால பார்த்த கடத்தை இப்ப தொடு உணர்ச்சியால் அறிகிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பிரத்யபிஞ்ஞையினால இவனுக்கு இது கடம் ஒண்ணுதான், இது பௌத்த மத கண்டனம் தான் வந்தது இது. ஆனா இப்ப என்ன கேக்குறாருனாக்கா, இந்த தரிசனம் ஸ்பரிசனம் ரெண்டுத்தினாலேயே ஒரே வஸ்துவை கிரகிக்கிறவா இல்லையா, இந்த இருட்டுல ஒருத்தன் கிரகிக்கிறானா இல்லையா. அதனால அந்த காலத்துல கூட இருட்டு இருக்குது, அப்ப தொகுந்திரியத்தை கொண்டு இவன் என்ன பண்றாருனாக்க, இந்த கடாதிகள்னா பிரத்யக்ஷம் ஒத்துக்கிறமே, பிரத்யக்ஷம் ஒத்துக்கிறமே. அதே மாதிரி இங்கேயும் வாயு வந்து ரூபம் இல்லாட்டா கூட ியத்தினால கிரகிக்கப்படுறதுன்னு நாங்க சொல்றோம், அதனால அதையும் ஒத்துக்கலாமே, இதுல என்ன விரோதம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு வைசேகன் என்ன சொல்றான், இருட்டுதான், இருட்டுல வந்து அந்த காலத்துல நீ வந்து தொடு உணர்ச்சி உனக்கு வந்துது, அப்போ திரவிய பிரத்யக்ஷம் இருக்குது. ஆனா இது விசேட காரணம் தான், சாமானிய காரணம் எப்படி அப்படின்னா, முதல்ல நீ வந்து பாக்கி பிரத்யக்ஷம் ஆயிருக்கா இல்லையா, அண்ணால பார்த்தியா இல்லையா, முதல்ல ரூபத்தை நீ பார்த்த, அது கடத்துல இருக்கு, அந்த ரூபம்ன்றது கடத்துல இருக்கு, கடத்தினுடைய ஆகாரம் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கு அது தெரியும், அது பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அதுவும் தெரியும், அது சோப்பா இருக்கா கருப்பா இருக்கா நீளமா இருக்கா அதுவும் தெரியுது. இந்த ரூபத்தை முதல்ல நான் பார்த்துட்டேன், அதன் பிறகுதான் இருட்டுல நான் வந்து தொடு உணர்ச்சியினால அறிகிறேன், இது இருக்கே அது. அதனால விசேஷ காரணமும் சாமானிய காரணமும் இந்த கடத்துக்கு இருக்கு, அதனால சாமானிய சாமக்ரியோட சேர்ந்து விசேஷ சாமக்ரி சேர்ந்து அதுவும் வந்ததுனால கடமானது பிரத்யக்ஷம் சொல்றோம். இப்ப வாயுவிலையோ சாமானிய சாமக்ரியே இல்லையே, நேர பார்க்கறது ரூபமே இல்லை, அதனால பாக்கிய பிரத்யக்ஷத்துவம் கிடையாது. அதனால அது இல்லாததுனால ஸ்வகிந்திரியத்தினால ஸ்பரிசம் கிரகிக்கப்படுகிறது, ஆனால் வாயுவை நீ கிரகிக்கல, வாயுவை கிரகிக்கல, வந்து வெறும் ஸ்பரிசம் தான் கிரகிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் அவ சொல்ற, இவ கடத்துல ரூபம் கிரகிக்கப்படுகிறது, அந்த ரூபத்துக்கு எது ஆசிரியம் அப்படின்னா, கடம் தான் ஆசிரியம், திரவியம் ஆசிரியம், ரூபம் குணம். இப்போ கடத்தை பார்க்கும் பொழுது நீ ரூபத்தையும் பாக்குற, ரூபத்துக்கு ஆசிரியமான கடத்தையும் பாக்குற. ஏற்கனவே சொல்றோம் சக்ஷுந்திரியமும் ஸ்வகிந்திரியமும் இது ரெண்டு, அதுலயும் சக்ஷுந்திரியம் தான் ரூபத்தோட சேர்ந்த இத வந்து ஸ்பரிசத்தை கிரகிக்கிறது. ரூபத்தோட சேர்ந்து ஸ்பரிசத்தை கிரகிக்கிறதுன்றது இந்த சுகேந்திரியமும் சக்ஷுகேந்திரியம் தான், வேற எதுவும் கிரகிக்கிறது இல்ல. அதனால இந்த ரெண்டு தான், மீதி இந்திரியங்கள்லாம் ரசனம், அது சுவைய வண்டிதான் அறியும், ரசனேந்திரியம் சொல்றமே அது வந்து சுவைய வண்டிதான் அறிந்து கொள்ளும் மீதி எல்லாம் பார்த்து பதார்த்தம் அதுல. அதே மாதிரி கந்தம், மூக்கு கந்தத்தை வண்டிதான் கிரகிப்போம், இதெல்லாம் முன்னாடியே சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு பாருங்கோ, கடம் கடத்தினுடைய ரூபம், அந்த ரூபத்துக்கு எது ஆசிரியம், கடம் தான் ஆசிரியம், அதனால ரூபத்துக்கு கடம் ஆசிரியம், அதோட தான் கிரகிச்சிருக்கு, அதனால நீ அங்க வந்து ஒத்துக்க முடியும். ஸ்பரிசமும் இருக்கு சுகேந்திரியத்தினால, அத மாதிரி சக்ஷு இந்திரியத்தினால ரூபமும் இருக்குது, அது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இங்க அத மாதிரி சொல்ல முடியலையே. இங்க அத மாதிரி ஏன்னா வாயுவை நம்ம கிரகிக்கல, வாயுவை ஆசிரியிருக்கிற பொருசத்தை உண்டிதான் கிரகிக்கிறோம். பொருசமே வாயு வேண்டாம், வாயுவில இருக்கக்கூடிய குணம் தானே ஸ்பரிசம். அதனால அந்த ஸ்பரிசத்தை தான் நீ கிரகிக்கிறியே தவிர்த்து வாயுவை நீ கிரகிக்கல. வாயுவை கிரகிக்காததுனால இது வந்து எப்படி பிரத்யக்ஷம் சொல்லுவேன், அதனால பிரத்யக்ஷம் சொல்ல முடியாது அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதனால வாயு வந்து இந்த ஸ்பரிசத்தை கொண்டோ கம்பனம் அசைதலை கொண்டோ அல்லது பின்னாடி ஒன்று சொன்னமே அந்த சப்தம் விசித்திரமான சப்தம் இதெல்லாம் கொண்டு அனுமானம் பண்ணலாமே தவிர்த்து இது பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது அப்படின்னுட்டு அவளுடைய சமாதானமா இருக்கு, அவளுடைய ஆட்சேபம் வைசேஷிகர். அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற வாயுமானது பிரத்யக்ஷம்தான். ஏன்னா நீ வந்து கடவ திருஷ்யதேன்னு சொல்றீங்க இல்லையோ, கடவ திருஷ்யதே கடமானது பார்க்கப்படுகிறது அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரிதான் வாத்தக வாதி அப்படின்னு நம்ம சொல்றோம், வாத்தக காற்று வாதி வீசுகிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப கடக திருஷ்யதேன்னு சொன்னா என்ன அர்த்தமோ அந்த மாதிரிதான் வாயு வாத்தி அப்படின்றதும் அர்த்தம் வருது. இது பார்க்கப்படுகிறது, அது வீசுகிறது, வீசறதுதான் நம்ம அறிந்து கொள்கிறோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, நம்ம சித்தாந்தம் சுரசமா இருக்கும். என்ன சுரசம்னாக்கா இந்த குணம் கொள்கையோ குணத்தை தனியா கிரகிக்க முடியாது, குணத்தை தனியா கிரகிக்கவே முடியாது எதையுமே. குணத்தோட சேர்ந்த திரவியத்தை தான் கிரகிக்க முடியும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல குணசப்தம் குணிவாசகம் அப்படின்னு சொல்றோம், குணிய குணி பரியந்தம் போகணும். சாது அப்படின்னு சொன்னாக்க அந்த சாதுத்வம்னு ஒரு நல்ல குணம், அது வெறும் சாதுத்வம் தனியா நிற்காது. அந்த சாதுத்வம் யார்கிட்ட இருக்கோ அவன் பரியந்தம் போகணும். அதனால நல்லவன் சொன்னால்தான் என்ன அர்த்தம், நல்லத்தனம் அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால குணம்னு சொன்னாக்க அது குணி பரியந்தம் போகணும். இதுதான் நம்ம சித்தாந்தம். அதனால எந்த குணத்தை சொன்னாலும் அது திரவிய பரியந்தம் போகணும். இப்ப வாதோவாதி கடோ திருஷ்யதே ரூபம் திருஷ்யதே அப்படின்னு சொன்னாக்க ரூபம் திருஷ்யதே அப்படின்னாக்க இதுதான் வரும். ரூபம்னா ரூபத்தோடு சேர்ந்த ஒரு வஸ்து கிரகிக்கப்படுகிறது. ஸ்பரிசம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்பரிசத்தோடு சேர்ந்த வாயு கிரகிக்கப்படுதுன்னு தான் அர்த்தம் அது. அதனால இது தனியா பிரிக்க முடியாது. வேதாந்த மீமாம்சையில விசிட்ட விதின்னு ஒண்ணு சொல்றோம். விசிட்ட விதின்னு சொல்லச்ச அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னுட்டு ஜெயமினி மகர்ஷிய கேட்கிறான். ஏன்னா மீமாம்சையில வளர்ந்தா எழுதின விசிட்ட விதின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா கண்ணபுரம் இருக்கிறது தான் சொல்றேன் அப்படின்ற. நான் ஹோமம் பண்ணணும், பால் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. ஹோமம் பண்ணணும், பால் கொண்டு வான்னு சொன்னாரு. உடனே அவன் பால் எடுத்துட்டு வந்து உடனே இவர் கேட்ட ஜெயமணி கேட்ட உன்ன நான் பால் தானே கேட்டேன், உன்னை யார் பாத்திரத்தை கொண்டு வர சொன்னாங்க, பால் தானே கேட்டேன் உன்னை பாத்திரத்தை யார் கொண்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்னாரு. சுவாமி பாத்திரம் இல்லாம பாலை எப்படி கொண்டு வர முடியும், இதுதான் விசிஷ்ட விதி. அதாவது பாத்திரம் தனியா இருக்கும், ஆனா பால் பாத்திரம் இல்லாம இருக்காது, இல்லாதானும் பால் போயிடும், கொட்டு போயிடும், இதுவா போயிடும், வியர்த்தமா போயிடும். விசிஷ்ட விதின்னா இதுதான், பிரிக்க முடியாதது. ஒரு வஸ்துவம் ஒரு குணம் அல்லது ஒரு வஸ்துவும் இன்னொரு வஸ்துவும் பிரிக்க முடியாம இருந்ததுனாக்க இது விசிஷ்டம் அப்படின்னு சொல்றோம். அது யாரு வர, ஒரு பொம்பளை வரா, பொம்பளை யாரு கூட வந்தா ஒரு குழந்தை வருது. அப்புறம் திருப்பி கேட்கிறான், அதை யாரு வரா, ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ வரா, கர்ப்பிணி கர்ப்பிணியான பெண் வருகிறாள் அப்படின்னு சொன்னான். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அவ குழந்தை இல்லையா, அப்போ அவ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. ஆனா இப்ப சொல்லச்ச என்ன சொன்னா, கர்ப்பிணி ஸ்திரீ தான் சொல்றான். அந்த குழந்தை வருதுன்னே சொல்லல, குழந்தை வருதுன்னு சொல்லாம கர்ப்பிணி ஸ்திரீ வரா அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா உள்ளுக்குள்ள குழந்தை இருக்கு. இப்ப பெரிய வெளியில வந்தாதான் பெரிய முடியும், வெளியில வராதுனால அந்த குழந்தை சேர்ந்து இருக்கிறதுனால கர்ப்பிணி ஸ்திரீ வரா அப்படின்னு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பிரிக்க முடியாத வஸ்துக்களை சொல்லும் பொழுது ஒரே வஸ்துவாகத்தான் அது ஸ்புரிக்கணும், ஒரே வஸ்துவாக தான் ஸ்புரிக்கும். இங்க ஆதஹா வாதி அப்படின்னு சொன்னாக்க காத்து வீசுறது அப்படின்னு சொல்றோம், காத்து வீசுறது காத்து அடிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க கடோதிருஷ்டதேன்னு எப்படி கடம் காணப்படுகிறது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா என்ன எப்படி வரும் ஒரு பிரத்யட்சமா வருதோ அதே மாதிரிதான் இங்கேயே வரும். அதனால இது சாட்சாத்காரம் தான் இருக்கு, பிரத்யக்ஷம் தான் சித்திக்கும். நீ அப்படி சொன்ன நீ எனக்கு இல்ல இல்ல இது வந்து வாத்துவாதின்றதுனால அனுமானம் தான் வருது அப்படின்னு நீ சொன்னையானாக்க அதுலயும் விரோதம் வந்துடும். அப்ப கடவு திருஷ்டி எதேன்னு சொன்னியோ, கடம் பார்க்கப்படுகிறது அப்ப அதையும் அனுமானம் பண்ணிடு, கடம் அதையும் பண்ணிடு அனுமானம் பண்ணிடு. நீ வாத்துவாதி அப்படின்றத நேரம் அனுபவிக்கும், காத்து வீசுறது அப்படின்னு சொல்றோம், காத்து வீசுறதுன்றத நேர பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அத அனுமானமாத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அப்ப கடோதிருஷ்யதே கடம் பார்க்கப்படுகிறது அதை கூட நீ அனுமானம் சொல்லிட்டு போயேன், அதுவும் வந்துருமே அதிப்பிரசங்கம் வந்துருமே, அது விரோதம் வரும் உனக்கு. ஆகையினால இது பிரத்யக்ஷத்துக்கு தான் விஷயமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இல்லையே நாங்க ஒண்ணு கேட்டமே, இது வந்து கடத்தை பார்க்கும் பொழுது கடமும் தெரியறது பிரத்யக்ஷத்தினால, கடத்தை ஆசிரியச்சிருக்கிற ரூபம் இருக்க குணம் அதுவும் தெரியறது, அதே மாதிரி இங்க வாயு வந்து தெரியலையே, வாயுனுடைய ஸ்பரிசம் வாயுனுடைய குணமாகிற ஸ்பரிசம் வண்டிதான் தெரியறது, ஆனா ரெண்டும் அனுபவிக்கப்படுறது இல்லை, அதனால ஸ்பரிசம் வண்டிதான் தெரியறது. ஆகையினால வாயு அனுமானம் பண்ணப்படுறது அப்படின்னு நாங்க சொல்றோம், இதுதான் சரி அப்படின்னாக்க அதற்கு பதில் சொல்ற அதுவும் தப்பு. அது ஏன் அப்படின்னாக்க இந்த குணத்தை கொண்டு அனுமானம் பண்ணப்படுறதுன்னே நீ சொல்லாத, அது வேண்டாம். அது நான் சொல்றத நீ ஒத்துக்கல, ஒத்துக்கல என்ன அதிப்பிரசங்கம் வருது. என்ன அதிப்பிரசங்கம் அப்படின்னாக்க ஒரு இருட்டு, ஒரு இருட்டா இருக்குது, இருட்டா இருக்கிற சமயத்துல அப்ப சொன்ன பாருங்க தரிசனம் ஸ்பர்சனம்னு இருட்டா இருக்கு, அவனுக்கு கடத்தை பத்தி தெரியும் ஒத்தனுக்கு, ஆனால் ஒரே இருட்டு, அந்த இருட்டுல ஒரு தடயத்திலே பார்க்கணும், அந்த சமயத்துல எந்த வஸ்துவ தடவை பார்த்தாலும் அந்த வஸ்து அவனுக்கு தெரிஞ்சு விடுறது அயம் கடக அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு விடுறது, அதுவும் பிரயோகத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு கண் தெரியாதவன் ஒருத்தர் இருக்கான், கண்ணே தெரியாது ஒருத்தனுக்கு, அந்தன் இருக்கான். இந்த அந்தன் வந்து என்ன பண்றான்னாக்க ரூபத்தை அவனால கிரகிக்கவே முடியாது, ஏன்னா அவனுக்கு பிரத்யக்ஷ ஞானமே வராது, பிரத்யக்ஷமே இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான், பிரதிவியாதிபதி நீங்க வாயுவை விட்டுடுங்கப்போ கடாதி வஸ்துக்கள்ல அறிவுது, அந்த கடாதி வஸ்துக்களை அவன் என்ன பண்றான்னாக்க அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான், கடா எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் எல்லாம் அவனுக்கு தெரியறது சொல்லி கொடுத்துருக்கான். அதை கொண்டு அவன் தடையை பார்க்கணும், அந்த ஸ்பரிசம் வருது அவனுக்கு. அந்த அந்தனானவன் கடத்தை தொட்டுண்டே அயம் கடக அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவன் வந்து அவன் சொல்றது இல்லை, என்னால வந்து தொட்டு வண்டி பார்க்கப்பட்டது, கடம் என்னால பார்க்கப்படல அப்படின்னு அவன் சொல்லல. பாருங்க விஷயம், அவன் நீ என்ன சொன்ன, வாயு விட்டு ஸ்பரிசம் வண்டிதான் இருக்குது, அதுக்கு ரூபம் இல்லை, அதனால ஸ்பரிசம் வண்டிதான கிரகித்தானவன், ஆகையினால அது எப்படி பிரத்யட்சம் ஆகும்னு நீ கேட்ட. இப்போ இவன் இருக்கானே அந்தன், இவன் திரை குருடன், இவன் என்ன பண்றான்னா கடத்தை தொட்டு பார்த்திருக்கான், தொட்டு பார்த்துட்டு அயங்கடக அப்படின்னு இவனுக்கு ஞானம் வருது. இப்ப அவன் என்ன சொல்றான், அயம் கடக அப்படின்னா அயம் கடக மயா ஜாதக அப்படின்னு அவன் சொன்னான். அவன் அப்போ நான் ஸ்பரிசத்தை ஒண்டிதான் கிரகிச்சேன், ஆனால் கடத்தை நான் கிரகிக்கலன்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஸ்பரிச இருக்கோ ஸ்பரிசம் கடத்தினுடைய ஸ்பரிசம் தான் இருக்குது, அவன் ரூபத்தை பிரத்யட்சமா பார்க்கல. பார்க்காததுனால மயா கடக நைவ திருஷ்டக நைவ கிரகீதக ஸ்பரிச மாத்திரம் கிரகீதம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி சொல்லலையே, அவன் கடனே என்னால கிரகிக்கப்பட்டது, கடனே என்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் அவன் சொல்றான். அதே மாதிரி ஒருத்தனுக்கு கண்ணு நல்லா தெரியும், ஆனாலும் கூட கண்ணை மூடிட்டான், கண்ணை மூடிண்டு அதே மாதிரி அவன் தொடறான், கண்ணை மூடிட்டு தொடறான், கண்ணை மூடிட்டு தொட்டுட்டு அவன் சொல்றான் ஏன் கடக அப்படின்னு. இப்ப அவன் கண்ணால பார்க்கல, அங்க கடை இருக்கிறதே அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் வந்தான், வந்துட்டு அவன் தொட்டான், தொட்டுட்டு கண்ணை மூடிண்டே தொடறான், கண்ணை மூடிண்டே தொடச்சு அயம் கடக அப்படின்னு அவனுக்கு ஞான வகையை தோத்து ஸ்பரிச மாத்திரம் ஜாதம் கடசன ஜாதக அப்படின்னு அவன் சொல்றதில்ல, எனக்கு தொடுதல் உண்டி ஆச்சு ஆனால் நான் கடத்தை நான் கிரகிக்கவில்லை அறியவில்லை அப்படின்னு அவன் சொல்லலைங்க அவன். அதனால அவன் மாதிரி சொல்லல. இப்ப நீ இதான கேட்ட, இப்போ ஸ்பரிசம் உண்டிதான் இருக்கு ரூபம் கிரகிக்கப்படலையே நீங்க சொன்ன, ஆனா இப்ப பிரவிக்குறனோ அல்லது கண்ண முறைன்னு இருக்கிறவனோ அவன் என்ன பண்றான்னாக்க, இந்த கடத்தை தொடறான், அவனால பார்க்க முடியல, பார்க்காட்டா கூட அப்ப நான் ஸ்பரிச உண்டிதான் என்னால கிரகிக்கப்பட்டது, கடம் கிரகிக்கப்படவில்லை அப்படின்னு அவன் சொல்றது இல்லையா அவன். அதனால இப்ப வந்து ரூபம் இல்லாத ரூபம் இல்லை ஆனால் ஸ்பரிசமுத்தனம் கிரகிக்கப்படுகிறது, அது கண்ணு தெரியல அதனாலையும் அது மாதிரி இருக்கலாம், அல்லது அந்தகாரம் ஒரே இருட்டு அதனாலையும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அது மாதிரி, அல்லது கண்ணை போட நின்றுட்டான் அதனாலையுமாவது அவனுக்கு அது மாதிரி வருது, ஞானம் வருது. அப்ப ஸ்பரிசம் தான் அவனால கிரகிக்கப்படுகிறது, இது கிரகிக்கப்படலையே, ஸ்பரிசம் தான் கிரகிக்கப்பட்டது, வஸ்து கிரகிக்கப்படல, கடம் கிரகிக்கப்படல. ஆனால் அவனால அவன் என்ன சொல்றான், அவன் இடத்துல நான் கண்ணால கிரகிக்காட்டா கூட அயம் கடகமயா ஞாபக இந்த கடமானது என்னால் அறியப்பட்டது அப்படின்னு தான் அவன் சொல்றான். அதனால நீங்க அவன் சொல்ற மாதிரின்னா தர்க்கமே உதவாது இந்த இடத்துல. அதனால ரூபந்தான் எல்லா இடத்துலயும் இருக்குது, ரூபம் ரூபம் இருந்தாதான் திரவியத்தை கிரகிக்க முடியும் அப்படின்னுட்டு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க சொன்ன உதாரணங்கள்லாம் எப்படி இருக்கு பாரு, வஸ்து கிரகிக்கப்படாட்டாலும் ரூபம் கிரகிக்கப்படாட்டாலும் கூட ஒரு சமாத்திர கிரகணம் இருக்குச்சு, அப்போ வஸ்துவும் கிரகிக்கப்படுறதே அவனுக்கு, அதனால இங்கே அந்த மாதிரி தெரியும் அது. அதனால ரூபத்தை ஆசிரியிச்சே கடத்தை கிரகிக்கிறதுலையும் சரி, ரூபத்தை ஆசிரியிக்காத ஸ்பரிசத்தை கிரகிக்கிறதுலையும் சரி, ரெண்டுத்திலையுமே பிரத்யக்ஷத்துவத்தை ஒத்துண்ட தவறு இல்லை. அதனால சரியாதான் இங்க தெரியறது அது, அதனால இது சம்பந்தமே இல்லை. ரூபம் இருந்தாதான் ஸ்பரிசத்தை கிரகிக்க முடியும், ரூபம் இருந்தாதான் வஸ்துவை கிரகிக்க முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எதுக்கு ஒரு கமகம் ஒன்னு சொல்றோம், இப்ப வந்து ஆத்ம சாட்சா்காரம் வருது, ஆத்ம சாட்சா்காரம்ன்றது மனசனால அறியறது, மனசிந்திரிய ஆந்திர பிரத்யக்ஷம் அது, ஆந்திர பிரத்யக்ஷத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வருது, ஆத்மானம் ஆத்மனாவேஸ்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல நீ என்ன சொல்லுவ, மொத்தம் யோகம், யோகம் பண்றான், யோகம் பண்ணிட்டு அவன் பெருமானையும் நேரம் பாக்குறான், சாட்சா்காரம் வருது, அது வந்து தியான ரூபம் எத்தனாலும் நீ திருட்டு போயே, ஆனால் அந்த சாட்சா்காரம் வருதா இல்லையா, அது அதுக்கு பிரத்யமான ஆத்மா பிரத்யம் இல்லைன்னு தான் சித்தாந்தம், ஆத்மா பிரத்யம் இல்லை அப்படின்றதுதான் எல்லாரும் உச்சன் இருக்கும், பிரத்யம் இல்லைன்றத எல்லாருமே உச்சன் இருக்கும், எல்லாருமே உச்சன் இருக்கிறதுனால ஆனாலும் கூட ஆத்ம சாட்சா்காரம் வருதே அதுக்கு நீ என்ன சொல்லுவாரு. அதனால இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டியது, அது அனுபவிக்க வைத்தியம், அனுபவத்தினாலேயே அறிய கொள்ளக்கூடியது, அதனால அதனால அறியறதுனால தோஷமே கிடையாது. அதனால நீ வந்து சொல்ற மாதிரி பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சுவாமி, இதுல வந்து இல்லாத போனா என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்னா அதி பிரசங்கம் வந்துடும். என்ன அப்படின்னாக்க, ரூபம் இருக்கு, ரூபம் இல்லாதது இருக்குது. இப்போ தொகிந்திரியம் ஒரு கோல்யம், தொகிந்திரியம்னா தொடு உணர்ச்சி, அது தெரியுது. அது வந்து ரூபரகித வஸ்து, ரூபமே இல்லாத வஸ்துவ தொகிந்திரியம் கிரகிக்கிறதா இல்லையா? ஸ்பர்சம் கிரகிக்கிறதே அது, பிரதிபந்தங்க அது பண்ணவே பண்ணாது, அது பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி நிர்கந்தமா இருக்கு, ஒண்ணு வாசனையே இல்லாத வஸ்து, ஒரு வஸ்துக்கு வாசனையே இல்லை. வாசனை இல்லாட்டா கூட அதை பிரத்யக்ஷமா கிரகிக்கிறமா இல்லையா? ஒரு வஸ்து வாசனையே இல்லை, வாசனை இல்லாட்டா கூட பிரத்யக்ஷமா கிரகிக்கிறோம். அதாவது இது இருந்தாதான் அது கிரகிக்கும், அது இருந்தாதான் இது கிரகிக்கும் நியமம் இல்லைன்னு சொல்றது போதும். இதெல்லாம் உதாரணம். அந்த மாதிரி நீரசம், ஒண்ணுத்துக்கு ரசமே இல்லை, சாப்பிடணும் உப்பு உப்பு செப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லாம ஒரு வஸ்து நம்ம சாப்பிடுறோம். ஆனால் அது கூட தொடு உணர்ச்சி இருக்கு, அத நேரம் கண்ணால பாக்கணும், குழம்புல உப்பு இல்ல, காரம் இல்ல, புளிப்பு இல்ல, வெறும் ஜன மாதிரி குச்சி விடுறாங்க. அப்ப குச்சினாக்க ஒண்ணுமே சாப்பிட பிடிக்கல, ஒண்ணுமே சாப்பிட பிடிக்கல நமக்கு. ஆனால் இப்ப ரசம் இல்ல, அதுக்கு வந்து ஸ்பரிசம் தெரியறதா இல்லையா, அதுக்கு ரூபம் தெரியறதா இல்லையா? அது இதெல்லாம் வந்து தெரியறதே நம்ம பார்த்துதான் இருக்கோம். அதனால இப்ப சூரியன் இருக்குது, நெருப்பு இருக்குது, தேஜஸ் அதுக்கு நிர்கந்தம், நீரசம் அதுக்கு ரசமும் இல்லை, வாசனையும் இல்லை அதுக்கு. ஆனா அதை நேரையும் பார்க்கிறோம், அதை தொடவும் பண்றோம் நாம, அது லோகத்துல இருக்கா இல்லையா? அதனால ஒரு வஸ்து இருக்குன்னா அந்த வஸ்துவுக்கு அந்த குணத்துக்கோ பிரத்யக்ஷம் அப்படிங்கறதுல எந்த இந்திரியத்தினால் கிரகிக்கிறோமோ அந்த இந்திரிய பிரத்யக்ஷம் ஒத்துக்கணும். அதனால தொகிந்திரியத்தினால எதை பாக்கிறோமோ அது தொகிந்திரிய பிரத்யக்ஷம், ஸ்வரசன பிரத்யக்ஷம். அது சாதால கேட்டாக்க சுரோத்திரேந்திரிய பிரத்யக்ஷம். அது இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பிரத்யக்ஷமா ஒத்துண்டாக்க தோழமை கிடையாது. அதனால இத வந்து இது இல்ல, சாட்சிட பிரத்யக்ஷம் இல்ல அப்படின்னு சொல்றதுனால இத வந்து வாயு வந்து பிரத்யக்ஷமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்பர்சனத்துக்கு அது பிரத்யக்ஷமா இருக்கு, புகேந்திரியத்துக்கு பிரத்யக்ஷமா இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுனால இது எந்த தோஷமும் கிடையாது நாங்க சொல்றது. ஆகவே இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறது என்னது அப்படின்னாக்க இதுதான், பிரத்யக்ஷம் வாயு. அது எப்படிப்பட்ட பிரத்யக்ஷம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா இந்த பிரத்யக்ஷம். அது எந்த பிரத்யக்ஷம்? ஸ்பர்சன பிரத்யக்ஷம். இது ஸ்பர்சன பிரத்யக்ஷத்தை வச்சு நாங்க சொன்னமே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி ரூப சாட்சிட பிரத்யக்ஷத்தை வச்சு நாங்க சொல்லவே இல்லை. அதனால வாயுவானது தொகிந்திரியத்துக்கு பிரத்யக்ஷமா இருக்குது அப்படின்றதுதான் சித்தாந்தம். நீங்க சாதிக்கிற அடுத்த ஸ்லோகத்துல என்ன உச்சாரணம் பண்ண போற அதை அப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். வாசோ வாதி சாட்சாத் மதிஹி இதரசமா ஸ்பர்ஷதோ நானு மாசோ அந்தே அந்யேடு பிரசங்க ந புனரகமகம் ஸ்பர்ஷனம் ரூபசோன்யே அன்யாக்ஷக்ராஹ்ய ஸ்தாத்ருக் விரகுண விரகோ அன்யத் அக்ஷம் நருந்தே நிர்கந்தோ நீரசோபி ஸ்புரதி யதனலோ தர்சன ஸ்பர்ஷனாப்யாம் அப்படின்னு சாக்கிற இவங்கோ. எதா வாயுமானது பிரத்யக்ஷமாத்தா இருக்குது. எண்ணில் வாத்து வாத்தீதி காற்று வீசுகிறது, காற்று அடிக்கிறது அப்படின்னு கிதி ஒரு அறிவு வருது. அது எப்படிப்பட்ட அறிவுன்னா இதரசமா, இன்னொன்னு மீதிக்கு சமமா, மீதி என்னென்ன இருக்கோ இதரத்தெல்லாம் அதுக்கு சமமா தான் இருக்குது. எப்படி அப்படின்னா கடவு திருஷ்யதே அப்படின்னு சொல்றோம், கடமானது என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரத்யக்ஷத்திற்கு எப்படி நீ வந்து கண்ணால பார்க்கப்படுதுன்னு சொல்ற, அந்த மாதிரிதான் வாத்தோ வாத்தியன்றதும் பிரத்யக்ஷமா இருக்குது. அது தொகிந்திரிய வேத்தியமா இருக்குது, தொகிந்திரியத்தினால அறியப்படுவதாக உள்ளது. அதாக அதனால சாட்சான் மதிகி, சாட்சாத்து நேர பார்க்கறது பிரத்யக்ஷம்தான் அது. அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஆட்சேபமும் கிடையாது, அது நேர பிரத்யக்ஷமா பார்க்கப்படுகிறதுன்றதுதான் சரி. அதற்கு பதில் இன்னும் மேல சொல்ற, அதக ஆனால் அசௌ, இந்த அசௌனா இந்த அறிவு, இந்த ஞானம், அது என்ன பண்றது, ஸ்பர்ஷதக, இத வந்து ரூபம் வந்து கண்ணால தெரியறது சாஃபிட பிரத்யக்ஷம், இதுவோ ஸ்பார்சன பிரத்யக்ஷம், அதாவது தொகிந்திரியத்தினால இது அறியப்படுகிறதா இருக்கு. அதனால தொகிந்திரியத்தினாலதான் இது ஏற்படுறது. ஆகவே அனுமான, அனுமான பிரமாணத்தினால அறியப்படுகிறது அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், அது வராதது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்தே ஒரு அந்தன் இருக்கான் பிறவிக்குள்ள, அவங்கிட்ட நிறத்தை கிரகி, நிறத்தை அவனால் ரூபத்தை கிரகிக்க முடியாது. அவனால அந்த புருஷன் இருக்கானோ இல்லையோ அவங்கிட்ட அந்யேஷு, அப்போ படம் இருக்குது கடம் இருக்கு, அந்த கடத்தை வந்து இவன் என்ன பண்றான் பாக்கறான், எப்படி பாக்கறான், தொடு உணர்ச்சியினாலதான் பாக்கறான், இவன் கண்ணால பாக்கறது இல்ல, கண்ணால பாக்கல. அப்போ ரூபம் அவனுக்கு தெரியல, ரூபம் தெரியல, சாஃப்ட பிரத்யக்ஷம் வரல, அப்ப கடத்தை இவன் கிரகிக்கல. வேற என்னத்த கிரகிச்சான் அப்படின்னாக்கா வெறும் இந்த ஸ்பர்சத்தை தான் கிரகிச்சான். அப்போ அவனுக்கு கூட என்ன வரணும் தெரியுமா, கடமானது பிரச்சனை, கடமே அவனுக்கு தெரியல, கண்ணால பார்த்தாதான் கடம் தெரியும், கடத்தினுடைய ரூபத்தை பார்த்தாதான் கடம் தெரியும் அப்படின்னு நீ சொல்லும்படியே ஆயிடும். ஆனால் அப்படி இல்லையே லோகத்துல, அவனே சொல்றான் மயா கடக கிரகிதா, என்னால் கடமானது கிரகிக்கப்பட்டது, நான் பார்க்கப்பட்டது, தெரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படின்னு அவன் சொல்றான். இல்லாத போனாக்க அங்க கூட அதிப்பிரசங்கம் வந்துடும், அவன் சொல்றான் நான் வந்து கடம் என்னால கிரகிக்கப்படல, என்னால கடம் தொடப்பட்டது அப்படின்னு தான் அவன் சொல்லணும், தொடு உணர்ச்சிதான் வருதுன்னு சொல்லணும். ஆனா அது மாதிரி இல்லை, அங்கேயும் அனுமானம் தான் சொல்லும்படியா இருக்கணும், ஆனா அனுமானம் அங்க இல்ல, நேர தெரியுது. ஆகையினால ரூபசூன்யே, ரூபம் இல்லதான், வாயுவுக்கு ரூபம் இல்லைன்னு நீ சொல்றத நாங்களும் அங்கீகரிக்கிறோம், வாயுவுக்கு ரூபம் இல்லைன்றத நாங்க விரோதம் பண்ணல. அதனால இல்லாட்டா கூட ஸ்பர்சனம், ஸ்பர்சனம் இருக்குது, தொடு உணர்ச்சின் இருக்குது அது. அதனால ரூபம் இல்லை, அதனால இத வந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது, பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நீ சொன்னையானாக்க, அகமகம் கமகம்னாக்க இத வந்து அறிவுக்கு காரணமாகுது ஸ்பர்சனம், இது ரூபம் இல்லாததுனால இது அகமகம், இது வந்து ஞானத்துக்கு காரணம் ஆகாது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. என்ன அது சரியில்லை, என்ன அந்யாக்ஷ, கண்ணு முதலான இந்திரியங்கள், அக்ஷன இந்திரியம், வேறு இந்திரியங்கள், இப்ப சக்ஷு இந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம், அது மாதிரி ரசன இந்திரியம், கிராண இந்திரியம், இவைகள் அந்த அவைகள்னால கிராக்கிய தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வஸ்துக்கள்லாம் இருக்கு. தாத்ரு குண விரக, அவைகளுக்கு சிலதுக்கு ரூபம் இருக்காது, சிலதுக்கு ரசம்தான் இருக்கும், ரசம் இருக்காது சிலதுக்கு, சிலதுக்கு ரசம் இருக்கும், சிலதுக்கு இது இருக்கும், கந்தமே இருக்காது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்குமோ இல்லையோ, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் இல்லாம இருக்கும். இப்போ விராக தாத்து குணவிராக, அந்தந்த குணங்கள் இல்லாட்டா கூட அந்யதக்ஷம் இன்னொரு இந்திரியத்தை வேறு இந்திரியம் இருக்குது, அது நே அது தடுக்காது. ஒரு இந்திரியம் தான் அந்த குணம் இல்லைன்றதுனால இது எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு பண்ணவே பண்ணாது, பண்ணவே பண்ணாது. ஏன்னா தன் தெரியாதவனும் ஜீவிச்சுன்னு தான் இருக்கான், காது கேட்காதவனும் ஜீவிச்சுன்னு தான் இருக்கான். செவிடா இருந்தா என்ன, குருடா இருந்தா என்ன, ஊமையா இருந்தா என்ன, அவாவா என்ன பண்றாருனாக்க அவாவாளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை கொண்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான். நம்ம ட்ரெயின் எல்லாம் வர பாருங்கோ, அப்ப கண்ணே தெரியாதவா, கண்ணே தெரியாதவா நம்ம ரூபா கொடுக்குறோம். ஆனால் அவன் கரெக்டா இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி இத்தனை ரூபா வாங்கிக்கிறான். அவன் எப்படி தெரிஞ்சது எல்லாம் ஒரே காய், நான் வந்து ரூபா இல்லாத காயத்தை கொடுத்தாக்கா அவன் வந்து இது ரூபா இல்ல வெறும் காயத்தான் அவன் சொல்லிட்டு தந்துட்டு போடுவான். நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா அவன் அப்படியே எடுத்துன்னு போனான், எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு எடுத்துன்னு போனோம். அப்படி இல்ல அவனுக்கு அந்த ஸ்பரிச உணர்ச்சி தொடு உணர்ச்சியை வச்சுட்டே அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இது 10 ரூபா, இது 20 ரூபா, இது 100 ரூபா, இது 500 ரூபா அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா, இதுதான் சுவாரஸ்யம். என்னன்னா ஒரு இந்திரியத்துக்கு தேவையான குணம் இல்லாட்டா கூட அதுக்கு விஷயமாகாட்டா கூட இன்னொரு இந்திரியத்துக்கு விஷயமாகும், அதை இது தடுக்கவே தடுக்காது. அதனால பிரத்யக்ஷம்ன்றது ரூபம் இருந்தால்தான் பிரத்யக்ஷம்னு நீ நியமம் சொல்லாது, அதை சொல்ற. அதுக்கு உதாரணம் சொல்ற, எது எந்த காரணத்தினால தெரியுமா, நிர்கந்தக வாசனையே கிடையாது, நீரசக அதுக்கு சுவையே கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய அனலக, அனலம்னாக்க நெருப்பு அக்னி, அது என்ன பண்றதுன்னா தரிசன ஸ்பர்சனாத்தியம் கண்ணால தெரிஞ்சுக்க முடியறது, ஸ்பர்சனம் பார்த்து கண்ணால பார்க்கச்சேவே தெரியறது இது அக்னி ஜொலிக்கிறது. கிட்ட போனாக்க நம்மளை எரிச்சுப்படும், தொட்டையை பார்த்தான் வந்தேன் கை பத்திக்கிறது சுடுறது, அதனால சூடு வந்துடுறது அது. அதனால தரிசன ஸ்பர்சனாத்தியம் தரிசனம் கண்ணு, ஸ்பர்சனம் தொக்கு தோடு, இதனால தெரியறதே அது புரத்தி, அது பிரத்யக்ஷமானதே அது. அதனால நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கமே, அதனால வாயு கூட பிரத்யக்ஷம்தான், இதுக்கு ஆசிரியமான வஸ்து இல்லை அப்படின்னா நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த ஆசிரியமான வஸ்து இருக்குது இல்ல, வேணும் ரூபம் இல்லாதனால ஆசிரியமான வஸ்து தெரியல அப்படின்லாம் கிடையாது, அந்த மாதிரி வரவே வராது. ஆகையினால எந்த இந்திரியத்தினால எதை கிரகிக்கிறோமோ அந்த இந்திரியத்துக்கு இது விஷயமாகிறது அப்படின்னு சொன்னாக்க இதனால தோஷம் கிடையாது, இது பிரத்யக்ஷம்தான். இது ஆகவே வாயுவானது பிரத்யக்ஷம்தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேரிக்கிறோம், வாசோ வாதீதி சாட்சான் மதிஹி இதர சமா ஸ்பரிஷதோ நானுமாசோ அந்தேன்யேஷு பிரசங்காத் ந புனரகமகம் ஸ்பரிஷணம் ரூபசூன்யே அநியாட்சிராஹியதாத்ருக்விதகுணதிரஹ்யந்யதக்ஷம் நருந்தே நிர்கந்தோ நீரசோபி ஸ்புரதியதனலோ தரிசனஸ்பர்சனாப்யாம். கவிதாத்யகசிம்ஹாய கல்யாணகுணசஹரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஃ. அஸ்மத் குருபரம்பராயை நமஃ. அடையே.